എഴുതി മുടിച്ച് ശിംഗാരിച്ച് ശവന്തനെത്തിയിൽ പൊട്ടും വച്ച് അവൾ തീരമാപ്പിള അഴകി അള്ളിപ്പറുകിയേ കന്നിപ്പെണ്ണേ കന്നിപ്പെണ്ണേ ചീതി മുടിച്ച് ശിംഗാരിച്ച് ശവന്തനെത്തിയിൽ പൊട്ടും വച്ച് ആവൽ തീര മാപ്പിള്ള അഴകി അള്ളിപ്പറുകിയ കന്നിപ്പെണ്ണി ചീതി മുടിച്ച് ശിംഗാരിച്ച് ശവന്തനെത്തിയിൽ പൊട്ടും വച്ച് ആവൽ തീര മാപ്പിള്ള അഴകി അള്ളിപ്പറുകിയ കന്നിപ്പെണ്ണി കന്നിപ്പെണ്ണേ பார்வையாலே கண்ணி போட்டியா அதில் பக்குவ மாமா பிள்ளையே பின்னு போட்டியா அஹை பார்வையாலே கண்ணி போட்டியா அதில் பக்குவ மாமா பிள்ளையே பின்னு போட்டியா பயமும் வெக்கமும் தள்ளி போட்டியா பயமும் வெக்கமும் தள்ளி போட்டியா திருச்சி பண்ணை காட்டியே மனசை கிள்ளி போட்டியா சீதி முடிச்சு சிங்காரிச்சு செவந்தனத்தையில் பொட்டும் வச்சு அவள் தீர மாப்பிள்ளை அழகை அள்ளி பருகிய கன்னிப்பெண்ணு கன்னிப்பெண்ணே அர்ஜுனரும் வந்து விட்டார் அன்னிராணி அந்த ஆணழகரோடு சேர்ந்து வாழ போறனே அர்ஜுனரும் வந்து விட்டார் அன்னிராணி அந்த ஆணழகரோடு சேர்ந்து வாழ போறனே நான் கச்சிதமா சொல்லுவதை கொஞ்சம் கவனி நான் கச்சிதமா சொல்லுவதை கொஞ்சம் கவனி கொஞ்ச காலத்திலே புலந்திலனை கொஞ்ச வேணும் சீடி முடிச்சு சிங்காரிச்சு செவந்தனத்தில் பொட்டும் வச்சு அவள் தீர மாப்பிள்ளை அழகை அள்ளி பருகிய கன்னிப்பெண்ணே கோபம் பொத்துக்கிட்டு வருவதால பல நிலையிலே நெத்தி மேலே ஒத்தை கண்ணிலே கோபம் பொத்துக்கிட்டு வருவதால பல நிலையிலே அவர் சித்தம் இருக்குது நெஞ்சுக்குள்ளே சித்தம் இருக்குது நெஞ்சுக்குள்ளே அது தந்திடும் தொல்லை உனக்கு தாங்க முடியலே சீவி முடிச்சு சிங்காரிச்சு செவந்த நெத்தியில் பொத்தும் வச்சு அவள் தீர மாப்பிள்ளை அழகை அள்ளி பருகிய கன்னிப்பெண்ணே கன்னிப்பெண்ணே ஹாய்.